வணக்கம் ஐயா, நான் ஐனார் பேசுகிறேன். இந்த புகைப்படத்தை பார்த்தேன். இந்த புகைப்படத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வரப்பை மடிச்சிருக்கிறது ரோட்டில், ரோட்டுக்கு அருகாமையில் ரோட்டோட விளிம்பில் வந்து வரப்பை மடிச்சிருக்கீங்க. இப்படி மடிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த வரப்பில் இருக்கிற சரிவுகள் மூலயமா வர தண்ணியெல்லாம் அந்த ரோட்டில் வந்து நிற்கும். அப்போ என்ன ஆகும், ரோடு டேமேஜ் ஆயிரும், ரோடு பாதிக்கப்பட்டு விடும். அதனால் இது வந்து சரியான முறை இல்லைங்க. இது அமைக்கணும் அப்படின்னா சரியாக ரோட்டோட விளிம்பு முடிகிற இடத்துல முடியுது இல்லைங்களா, அங்கே வந்து தண்ணி போகிறதுக்கான இடத்த விட்டுட்டு அது தள்ளி வரப்பு அமைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த வரப்பு உயரத்துக்கு ரோட்டை உயர்த்த முடிஞ்சால் ரோடு அந்த வரப்பு உயரத்துக்கு உயர்த்திட்டிங்கன்னா இது சரியானது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ரோட்டோட விளிம்பில் வந்து வரப்பு அமைக்கிறதுன்றது சரியான வழிமுறை இல்லைங்க. ஏன்னா இது ரோட்டை வந்து ரோட்டோட காலி பண்ணிவிடும், ரோட்டை வந்து அழிச்சிரும் தண்ணி வந்து நிற்கிறதுனால. அதனால் இது சரியான முறையில்ன்றது என்னுடைய புரிதல் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதுக்கான விளக்கங்கள் ஐயா ஞானப்பிரகாஷ் ஐயா சொல்லலாம், அல்லது இது சரியில்லைன்றது என்னுடைய சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.